శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక క్షేత్రీ శ్రేష్టాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశ్రుతి యస్య వాంకుర్తి పర్యంతాయతి నాచ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభ్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. శ్రీమద్భాగవతత్తుల దశమస్కంధత్తుల 63వ அத்தியாயத்தில் சொல்ல போற விஷயங்களை நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். சித்திரலேகைன்னு ஒரு பெண்மணி, பாணாசுரனுடைய மந்திரியினுடைய பொண்ணு, அவளுக்கு யோக சக்தி எல்லாம் உண்டு. பாணாசுரனுடைய பெண்ணு கனவுல அனிருத்தனை பாக்குறா. அனிருத்தனோட கனவுல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறா. இந்த கனவுல அனுபவிக்கிற அனுபவம் எல்லாம் நிஜத்துல வரணும்னு ஆசை வரும் நமக்கு சில பேருக்கு. அது பகல் கனவா இல்லாத அது இரவு கனவு. பகல் கனவு வந்து மலிக்காதான். இரவு கனவுலையும் கனவுலையும் ஒரு சாஸ்திரம் இருக்கு. இரவு கனவுல பூர்வராத்திரியில வர்றது மலிக்காது, உத்தரராத்திரியில வர்றது இருக்க உத்தரராத்திரியில இருக்கிறது இருக்க அது பலிக்கும். ஆகையால உத்தரராத்திரி அதாவது பின்மால வெள்ள கனவு, கனவு கண்ட பிற்பாடு தூங்கக்கூடாது. இப்படி பெல்லடி கனவு கண்ட பிற்பாடு தூங்கக்கூடாது. அப்படி இருந்தாக்க இந்த கனவு பலிக்கும் அப்படின்னா இதுக்குன்னே ஒரு சாஸ்திரம் இருக்கு. சகுன சாஸ்திரம் மாதிரி கனவுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. இந்த உஷா கனவுல அனுபவிச்சவன நிஜத்துல அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற அவ யாருன்றத கண்டுபிடிச்சிட்டா. சித்திரலேகா சித்திரம் வரைஞ்சி வரைஞ்சி காண்பிச்சு யாருன்றத தெரியப்படுத்திட்டா. அந்த கனவுல அனுபவித்தவன் பிரத்யும்னனுடைய பிள்ள அனிருத்தன் தான், கண்ணனுடைய பேரன் தான்றது தெரிஞ்சுட்டா. தன்னுடைய யோக மகிமையினால பிரத்யும்னன் பத்துன் இருக்கான். பத்துன் இருக்கச்சே அப்படியே அவனை வந்து தூக்கி வந்துட்டா, கட்டிலோட தூக்கி வந்துட்டா. இங்க தூக்கி வந்த பிற்பாடு அந்த புறத்துல வச்சுட்டு அவனோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். இது பாணாசுரனுக்கு தெரியுது. இதெல்லாம் பத்தி போன வாரமே நாம சொல்லிட்டோம் இதுக்கு முன் உபன்யாசத்துல. அங்க துவாரகையில பார்த்தா பிரத்யும்னன் காணும். எங்க தேடி பார்த்தாலும் காணும். எங்க போனன்னு யாருக்குமே தெரியல. சுத்தி சுத்தி தேடி பாக்குறா, ஒண்ணும் தெரியல. நாரதர் வந்து சொல்லி சொல்ற, நீங்க பிரத்யும்னன் எல்லாம் தேடிட்டு இங்க தேடி பிரயோஜனம் இல்ல. அபஸ்யதாஞ்சாநிருத்தம் தத்பந்தூனாஞ்ச பாரத சத்வாரோ வார்ஷிகா மாதாஹ வியதியுரனுசோசதான். ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகல. வார்ஷிகாக அதாவது ஆஷாடத்துல இருந்து ஆரம்பிச்சு சத்வாரு மாசாக வியதியுக்கும் 4 மாசங்களும் போயிட்டான். வருஷா காலத்தை சொல்லக்கூடிய 4 மாசங்கள் இந்த ஆணி மாசம் ஆடி ஆடி ஆவணி புரட்டாசி இதெல்லாம் வரைக்கும் இருக்கக்கூடிய 4 மாசங்கள். இந்த வருஷா காலம் ஐப்பசி இருக்குல்ல, இந்த மாசங்கள் மொத்தம் போயிட்டு எங்கேயும் வெளில போய் தேட முடியல. அனிருத்தன் வந்தபாடு காணும், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நாரதர் வரே. நாரதர் வந்து சொல்ற, அனிருத்தனை இங்க தேடி பிரயோஜனம் இல்ல. இங்க பாணாசுரனுடைய தலைநகர்ல உஷாவனுடைய அந்தப்புறத்துல அவன் இருந்துருக்கான், உஷாவோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டான். அதோட மாத்திரமில்ல, ஒரு கால விசேஷத்துல பாணாசுரனுக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு. அந்தப்புறத்துல அனிருத்தன் இருக்கிற சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு. நாகபாசத்தால கட்டி அனிருத்தனை ஜெயில போட்டான் பாணாசுரன். ஆகையால அங்கதான் இருந்துட்டு அதான் சொல்லிட்டு இத கேட்ட உடனே இவாளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுத்து. இப்படி ஒரு நிலையா, அதுவும் தன்னுடைய பேரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையான்னு சொல்லிட்டு மொத்த பேரும் பெரிய யுத்தம் பண்ணும் கிளம்பிட்டாளாம். அக்ஷௌஹிணீபி த்வாதசிபி சமயதா சர்வதோ திசம் ருருது பாணநகரம் சமந்தா சாத்வதர்ஷபாஹா. அர்ஜுனன், யுயுதானன், சாத்யகி, சாம்பவன், சாம்பக, இப்படி சாரணன், இப்படி நந்தகோபன், நந்தன், பத்ரன், இப்படி அத்தனை பேரும் வந்துட்டாளாம். 12 அக்ஷௌஹிணி, அது ஒரு சேனனுடைய ஒரு இது, எவ்வளவு பெருசு சேனைன்றதை தெரியப்படுத்துறது. அப்படி அத்தனை பேரோட வந்தாச்சு, யுத்தம் நடக்கிறது. ஏற்கனவே பாணாசுரன் பிரார்த்தனை பண்ணிருக்கான் சிவபெருமானிடத்துல, என்னுடைய நகரத்துக்கு நீ காவல் தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப சிவபெருமானே சண்டைக்கு வந்து, இதுதான் எங்க விசேஷம். கண்ணனுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்குது, யாரையும் உள்ள விடல. சிவனுக்கும் கண்ணனுக்கும் சண்டை நேருக்கு நேரம் நடக்கிறது. கிருஷ்ணசங்கரையோ ராஜன் பிரத்யும்ன குஹையோரபி, கும்பத்தரோட ஒவ்வொருத்தர் சண்டை போடுறேன். கும்பாண்டன்னு சித்திரலேகா அவனுடைய அப்பா, அவன் என்ன கூப்பகர்ணன் இருக்கனோட அவனோட கூட சண்டை பல. இப்படி ஒவ்வொருத்தரோடையும் ஒவ்வொருத்தரோட பிரமாதமான ஒரு யுத்தம் நடக்கிறது. சாம்பத்திய பானபுத்திரேன பானே என்ன சதுசா சாத்தியகே, சாத்தியகையோட கூட பாணனுடைய பாணாசுரனுக்கு சமானமாக இருக்கிற சண்டை நடக்கிறது. இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி பெரிய சண்டை எல்லாம் வந்ததுன்னா இந்த சண்டை எல்லாம் பாக்கிறதுக்கு இந்த மகர்ஷிகள் எல்லாம் ஓடி வந்துருவாங்க. அதுவும் இப்ப நடக்க போற சண்டை யாருக்கு, சிவனடியார்களுக்கும் விஷ்ணு பக்தர்களுக்கும் நடக்கிற சண்டை வேற விஷயம். சிவனுக்கும் இந்த சண்டையில யார் தெரியப்படா, யார் சங்கரான் முதரான் சௌரிஹி பூத பிரேதான் சகிருஷ்யகானே. இது சங்கரனோட சண்டை வருதுன்னு, சங்கரனுக்கு யாரு கும்பல் வரும், பூதம் பிரேதம் இந்த பிசாச்சி இந்த கணம் தான், பூத கணம் பிரேத கணம் பிசாச்சி கணம் தான் சங்கரனோட சேர்ந்து வருது. அது எல்லாம் வந்துட்டான். அது அத்தனையோட சண்டை சொல்றான். எக்கரக்கோ விநாயகானே, எக்கான் ராட்சசாள் விநாயகம் பிள்ளையார் வந்துட்டார். அதே மாதிரி சுப்பிரமணியரும் வந்துட்டேரும் எல்லாரும் வந்து சங்கரருடைய பட்சத்துல சண்டை போடுறாளாம். இந்த பக்கத்துல பெருமாள் இருக்கே, பலராமர் இருக்கே, சாத்தியகி இருக்கா, இவாள்னா இருக்கா, பிரத்யும்னன் இருக்கா, இவாள்னா பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. பிருதக் விதானி பிராயுங்க பினாக்கியாணிசான்கிணே. சிவபெருமானுக்கு புதுசு புதுசா அஸ்திர பிரயோகம் பண்றாராம், எதிர்பார்க்காத விதத்துலாம் அஸ்திர பிரயோகம் பண்றாராம் சிவபெருமான். பினாக்கின்னு பேரு. அது எல்லாத்துக்கும் பிரத்யஸ்திரமாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் கண்ணனுக்கு தெரியாதன்னா அந்த பிரத்யஸ்திரமாக எல்லா பாணத்தையும் ஒண்ணும் பண்ணாத வேலை செய்ய விட்டாத பண்ணிட்டாராம். பிரம்மாஸ்திரஸ்யது பிரம்மாஸ்திரம் வாயவியஸ்யாச பார்வதம். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா இவரும் ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றாராம். வாயு அஸ்திரம் அப்படியே காத்துல அடிச்சு போற மாதிரி ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாங்கனாக்கா இவர் என்ன பண்றாருன்னா, பார்வத அஸ்திரம் ஒரு மலையாக இருக்கக்கூடியதாக, அந்த காத்து வேலை செய்யாது, மலை தானியங்குதான் போகமே தவிர மலை ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு ஆக்னேய அஸ்திரத்துக்கு பண்ணம்னா பர்ஜன்யாஸ்திரத்தை மழை பொழியற மாதிரி அதை பண்ணிட்டாரன். இப்படி எல்லாம் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. ஒரு சன்னிவேசத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சிவபெருமானே ஒண்ணும் முடியாதவரா போயிட்டானா போயிட்டான். அப்போ ஏகைக்ஷு சரோத்வௌத்வௌ சந்த, இதை பார்த்துட்டே இருக்கே பாணாசுரன் அங்க வந்துட்டான். இந்த பாணாசுரனுக்கு ஒரு ரிலீஃப் வரணும். 1000 கையோட கூட அவன் பாணாசுரன் யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணிட்டே இருக்கே பார்த்தோம்னாக்க, ஒரு வில்ல ரெண்டு அஸ்திரம், ஒரே சமயத்துல ரெண்டு அஸ்திரம், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு ரெண்டு அஸ்திரம் பிரயோகம் பண்ணி அத்தனை கை இருக்கு, அவனால அத்தனை பண்ண முடியாது. அது பண்ணி ரெண்டு அஸ்திரமா விடுறானு, எல்லாம் வில்லுன போட்டுன்னு தானே மிச்சமே தவிர பெருமாண்டத்துல ஒண்ணு கூட போய் சேரலையா. இப்படி ஒரு அநாயாசமா காரியங்கள்லாம் நடந்துருக்கு. ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்க, அந்த பாணாசுரனை கலக்கமுத்து தோத்து போற நிலை வந்துட்டு, அவ அம்மா ஒரு ராட்சசி. அந்த ராட்சசாலாம் என்னவனா பண்ணுவா. அவ பேரு கோட்டரான்னு பேர் அவளுக்கு. இந்த கோட்டரான்னது இது ஒரு சப்தம். இது நம்ம எல்லாம் நிறைய பேர் பிரயோகம் பண்ற அந்த காலத்துலதான் பண்ணுவா. ஊர் மிளையாட்டம் தூங்கிட்டு இருக்கேன்னு எங்க பாட்டி சொல்லுவா. தூங்குறதுக்கு வருஷம் வந்து யாரா பொம்மை பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப நாள் தூங்கி கிடந்ததுனாக்க இது எங்க ஊர் மிளையாட்டம் தூங்கிட்டு இருக்கேன்னு. ஏன்னா கும்பகர்ண நாட்டம் தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னா புருஷனுக்கு தான் சொல்ல முடியும். பெண்ணுக்கு சொல்லணும்னாக்க லக்ஷ்மணர் கிளம்பி போன நாள்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் ஊர் மிளை தூங்கிருந்தான்னு ஒரு ஐதிஹியம் சொல்லிட்டு இருக்கா. ராமாயணத்துல ஒன்னும் அந்த மாதிரி தெரியல, ஏதோ ஐதிஹியம் சொல்லிட்டு இருக்கா. இந்த கொஞ்சம் வயசான பசங்க அதுலயும் பெண் பசங்க அவ்வளவா துணி எல்லாம் சரியா உடுத்திக்காத இருந்தாக்க அவளை பார்த்து கோட்டரையாட்டம் வந்து நிக்கிறது பாரு இது அப்படின்னு வெய்வா. அந்த காலத்துலாம் இது கோட்டரான்றப்போ பாணாசுரனுடைய அம்மா. இவள் என்ன பண்றாளாம், தன் பையனை எப்படியானா ரட்சணம் பண்ணணும் அப்படின்னுட்டு அவ தீர்மானம் பண்ணிட்டா. தலையில வெற்றி போட்டுண்டு துணி இல்லாத அங்கிருந்து கண்ணனுக்கும் பாணாசுரனுக்கும் யுத்தம் நடக்குது. இத்தனை வச்சு அங்க வந்து நிக்கிறாளாம். குருவு பெருசா வச்சு வந்து நின்று துணி இல்லாத தலையும் விரிச்சு போட்டு வந்து நின்ற உடனே கண்ணம் கண்ணை மூடின்னு தேரா திருப்பின்னு தேரா. என்னடா இப்படி ஒரு ஒரு இது இருக்கு, இதை போய் யாரு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திரும்பின்னு. அப்படி திரும்பின்ற உடனே அந்த சத்த நாளில பாணாசுரன் அங்கிருந்து ஆயிட்டும் போட்டான். இது கண்ணனிடத்துல இருந்து இது இல்லாதபடி ஆயிட்டும் போயிட்டாலாம். அதுக்குள்ள சிவபெருமானும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அவர் அங்கிருந்து சுப்பிரமணியன் ஆயிடுச்சு. மறுபடியும் பெரிய சண்டை நடக்கிறதா. மாகேஸ்வரோ வைஷ்ணவச்சுதாதே ஜ்வராவுபவோ மாகேஸ்வர சமாக்ரந்தது வைஷ்ணவேன பலஹார்த்திதா. அப்ப என்னாச்சு, மாகேஸ்வர யுத்தம் வைஷ்ணவ மாகேஸ்வரர் ரெண்டு பேருமே ஒரு ஜுவரத்தை ஒரு ஆயுதமாக பிரயோகம் பண்ணியிருக்கேன். இது மகேஸ்வரனுடைய ஒரு ஜரம் போட்டவுடனே இவர் ஒரு பிரதிச்சுரமாக இன்னொன்னு பிரயோகம் பண்ணு. இப்படி பண்ணா இதுகளுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்தது. இந்த சண்டையில பெருமாள் அனுப்பிச்ச ஜரம் ஜெயிச்சுடுத்து. சிவபெருமான் அனுப்பிச்ச ஜரம் இருக்கு, அது தோத்து போட்டான். இது தோத்து போயிட்டதுனால இது போய் சரணாகதி, இந்த ஜரம் போய் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றான். இப்படி ஒரு விஷயம். அந்த பக்கத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, மோகயத்வாது கிரீசம் ஜிரம்பமாணாஸ்திரேண ஜிரம்பிதம் பாணஸ்ய பிரதனாம் சௌரிஹி சகாநாசி கதேஹேஷு பீஹி. ஜிரம்பாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம். இந்த ஜிரம்பணாஸ்திரத்துல என்னன்னாக்கா கொட்டாய் விட்டுட்டே இருக்கிறது. தூக்கத்துக்கு முன்ன வாய் புலகுந்து இது பண்றமோ இல்லையோ, கொட்டாய் விடுறமோ இல்லையோ, அது கொட்டாய் விட்டுண்டே இருக்கிறது. இந்த பெருமாள் இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண உடனே, இந்த ஜிம்ரணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண சிவபெருமான் அப்படியே கொட்டாய் விட ஆரம்பிச்சாராம். அப்படியே கொட்டாய் விட்டுண்டே இருக்காராம். மாறி மாறி மாறி கொட்டாய் அப்படி கொட்டாவி விடச்சே நம்மளால எந்த காரியமே பண்ண முடியாது. தும்மல் போடச்சு கொட்டாவி விடச்சு எல்லாம் நம்மளால எந்த காரியமே பண்ண முடியாது. இவர் பாட்டுக்கு விட்டுட்டே மாறி மாறி வந்துட்டே இருக்குது, கொட்டாய் விட்டுட்டே இருக்கு. இது என்னடா இது சார், ஒண்ணும் இல்லைன்னா அப்பதான் பாணாசுரன் பாணாசுரன் வந்து அவனுக்கு ரெஸ்கியூ பண்றதுக்காக வந்தா. அந்த பாணாசுரனை இது பண்றதுக்காக அவ அம்மா வந்தா. இந்த கதையெல்லாம் முடிஞ்சது. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சுதாரிச்சிருந்து அவர் வந்து அந்த சிவபெருமான் அனுப்பிச்ச ஜுரம் இருக்கு, அந்த ஜுரம் கண்ணன் இடத்துல போய் சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணித்தான். நவாமித்வானந்த சக்தின்னு சக்தி சக்தி பரேசம் சர்வாத்மானம் கேவலம் ஜப்தி மாத்திரம் விஸ்வோத்பத்தி ஸ்தான சம்ரோதஹேதும் ஏதத் பிரம்ம பிரம்மலிங்க பிரசாந்தம். இது எவ்வளவு பெரிய வேதாந்தம் சொல்றதுன்னு பாருங்க. அந்த ஜுரம் உவாச்சார்னு சொல்லி ஜுரம் சொல்ற வார்த்தை இது. நமாமித்வா, உன்னை அந்த கண்ணனை பார்த்து உன்னை பிரணாமம் பண்றேன் அப்படின்னா, அனந்த சக்தின் பரேசம் உம்முடைய சக்தின்றது இவ்வளவு அவ்வளவுன்னு எல்லை கடந்துதானே ஒரு சக்தி இருந்துருக்கு. பரேசம் எல்லாருக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துருக்கு, ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரனாக பரனாக இருந்துருக்குவன். சர்வாத்மானம் கேவலம் ஜப்தி மாத்திரம் ஞானஸ்வரூபமாக இருந்துட்டு, சர்வாத்மானம் லோகம் மொத்தத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக நீ திகழ்கிறேன். விஸ்வோபத்தி ஸ்தான சம்ரோத ஹேதும் எதத் பிரம்ம பிரம்மலிங்கம் பிரசாந்தம். பிரம்மத்துக்கு உண்டான லட்சணம் என்ன? ஏதோ வாட்டவனே பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லச்சே, ஏதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயந்தி அபி சம்விதந்தின்னு சிருட்டி சிட்டி பிரளயத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறது தான் பிரம்மத்துடைய லட்சணம். பிரம்மலட்சணம் முழுக்க பொருந்து இருந்துருக்கிறவாக நேர் இருந்துருக்காரு அப்படின்னு சொல்ல, நானாபாவை லீலையை ஓபுன்னேர் தேவானு சாதுனு லோகசேதூன் பிபர்ஷி ஹம்சுன் மார்கத்வ மார்கானு ஸ்வேச்சையா வர்த்தமானான் ஜன்மை தத்தே பாரஹாராய பூமே. எவ்வளவு பெரிய வேதாந்த விஷயத்த சொல்ற பாரு. நானாபாவை லீலையை உபபன்னமான அந்தந்த சமயத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய லீலையினாலேயே சாதுவும் லோகசேதுவும் பிபர்ஷி சாதுக்கள் எல்லாம் நீ ரட்சணம் பண்ணிட்டுருக்கே. இவாள்லாம் சாதுக்கள் இருந்தா உலகத்தை அப்படியே காப்பாத்துறவா, அவளையே நீ ரட்சணம் பண்றவராக இருந்துருக்கே. உம்முடைய சங்கல்பத்தினால அந்தந்த சமயத்துக்கு ஏற்பட்ட ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இந்த விபவமாக இப்ப கண்ணனாக ராமனாக எல்லாம் அவதரிச்சு சாது சம்ரக்ஷணம் பண்றே, பூமி பாரத்தை போக்கடிக்கிறதுக்காக நீர் அவதாரம் பண்ணிருக்கேன். தத்தோகம் தே தேஜசா துஸ்ஸகேன சாந்தோ கிரேணா துல்பணேன ஜ்வரேன தாவத் தாபோதோ தாபோ தேஹீனாந்தே அங்கிரிமூலம் நோசேவே அந்யா வதாசானுபத்தா. இப்ப என்ன ஆயிப்போச்சு, ரெண்டு ஜரத்துக்குள்ள ஒரு சண்டை. சிவரும் ஒரு சிவனும் ஒரு ஜரத்தை ஏவி விட்டார், அது போயிட்டு இருக்கு. அதையும் போட்டு கவுக்குற மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஜரம் வந்துடுச்சு. இது பெருமாள் அனுப்பிச்ச ஜரம். இது இந்த சிவஜரத்தை உள்ள விட்ட விடாத பண்ணி வெளி கிளப்பி விடுறது இந்த ஜரம். இப்ப இந்த சிவஜரம் இருக்க இது என்ன பண்றது? ஐயோ என்னால இருக்கவே முடியாத போயிட்டு என்னால விஷ்ணு ஜுரத்தால தாங்கிக்க முடியல. இப்ப இந்த விஷ்ணு ஜுரத்தை தாங்கிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும்னா அந்த சக்தி எங்கேருந்து வரும்னா உன்னுடைய திருவடியில இருந்த வரும். ஆகையில உன்னுடைய திருவடியை நான் திருநாகத்தை பண்றேன். நோ சேவையே அந்நியவாது எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம டாக்டர் எல்லாம் வைத்தியம் பண்றா அப்படின்னா சரீரே ஜர்ஜரி பூதே வியாதி கிரசே கலைபுரி ஔஷதம் ஜான்ஹவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. நமக்கு எல்லாருக்கும் மருத்துவனாயின்னு சொல்லி மருத்துவனாக இருந்திருக்கவர் ரட்சணம் பண்றவர் நாராயணன் தான். அவர் தான் எல்லாம் பண்றேன்னா இந்த வியாதியே போய் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ற பண்ணீர் தான் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்பதான் பெருமாள் சொல்றாரா, அப்ப சொல்லுது திரிசிரோ பிரசன்னோகம் ஏத்ததே மஜ்வராத்யம் யோனோ ஸ்மரதி சம்வாதம் சசியத்வன்னபவேயம். இந்த ஜரம் இருக்கு, இது என்னத்துக்காக இவ்வளவு தூரம் சொன்னம் வந்து எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது. இந்த ஸ்தோத்திரம் பண்ற இந்த விஷயத்த யார் மறிக்கிறாளோ அவளுக்கு ஜரத்தினால வர தாபம் வராதாம். ஒருத்தருக்கு ஜரம் வந்துருத்துனாக்க இப்படி இந்த ஈஸ்வரனுடைய ஜரம் போய் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ண விஷயத்தை தியானம் பண்ணமானாக்க அந்த ஜரத்துல இருந்து நமக்கு விடுதலை ஏற்படும் அப்படின்னு பெருமாளே சொல்லி சொல்றேன். ஆகையில எத்யுக்தோ சித்தமான ஆனம்ய கதஹா மகேஸ்வர ஜரம் இப்படி சொன்ன உடனே இனிமே உனக்கு ஒண்ணும் கட்டம் இருக்காது, நீ போய் சேருங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனால பிரத்யேகப்பட்ட ஜரம் இருக்கு அது போயிட்டு. இப்ப பெருமாளுக்கு யாரையுமே பீடிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. இதே இந்த ஜரத்துக்கு பிறரை துன்புறுத்தணும்ன்ற எண்ணம் இருக்கு. அகையில நமக்கு துன்புறுத்தணும்ன்ற எண்ணத்தோட இருக்கக்கூடிய நம்ம சார்ந்திருக்கிற ஜரங்கள்லாம் பகவத் ஸ்மரணத்தினால இந்த ஈஸ்வர ஜரத்துக்கும் சிவபெருமானுடைய ஜரத்துக்கும் அது வந்து பெம்பெருமானிடத்துல பண்ண சரணாகதிய நாம தியானம் பண்ணோம்னா நம்ம ஜர நிவர்த்தி ஏற்படும்னு இவர் சொல்லி சொல்ற. ததோ பாகுசகசிரேன நானாயுதர் தரோசுரகான் இதுக்குள்ள பானாசுரன் 1000 கைகளோட அங்கிருந்து சண்டைக்கு வந்துட்டான். இப்படி வந்தா பெரிய சங்கடம். அப்போ பெருமாள் என்ன பண்றே, அவனுடைய கையெல்லாம் விச ஆரம்பிச்சுட்டே ஒவ்வொன்னா கையை விச ஆரம்பிச்சுட்டேன். இந்த கையெல்லாம் ஆகி போச்சு, அது மொத்தம் மரத்துல இருக்கிற களையெல்லாம் வெட்டிட்டு கடைசியெல்லாம் மொட்டையா மரம் இருக்க மாதிரி நாலே நாலு கை நிக்கிறது 996 கைகள்லாம் போயிட்டு பெருமாள் தந்தம் பண்ணது. அப்ப அங்கேருந்து ருத்ரன் ஓடி வரைகிறான், இவன் என்னுடைய பக்தன், இவனுடைய ரக்ஷணத்துக்கு நான் தான் பொறுப்பா இருந்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீர் இவனை விட்டுடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாராம். அவர் பிரார்த்தனை பண்ணச்சு அதனுடைய ஸ்துதி. ருத்ரன் பெருமாளை சோகரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ற, ருத்ரன் சொல்ற வார்த்தை, துவம் ஹி பரம் பிரம்ம பரஞ்சோதி கூடம் பிரம்மணி வாங்மயே எம் பசியத்யமலாத்மான ஆகாசம் இவ கேவலம் நாபின்ன போக்னிஹி முகமம்புரேதோத்யோஷீரிஷம் ஆசாஸ்ருதிஹி அங்கிஹி ஸ்ருதி உர்வி. பாதோசிய விஸ்வாபூதானி த்ரிபாதஸ்யா மிருதந்திவீன்னு சந்திரமானுடைய ஒரு விபூதியில ஒரு கால் பங்குதான் இந்த இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. மீது எல்லாம் திரிபாத் விபூத்தின்னு சொல்லி திவைகுண்டமாக இருக்கு. எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லி வர்ணனம் பண்ற இந்த திருமேனியில வரைச்சு இந்த லோகம் முழுக்கவே எம்பெருமானுக்கு திருமேனியாக திகழ்கின்றன அப்படின்றத இந்த அந்தரிக்ஷ லோகம், ஆகாச லோகம், தேவலோகம், சொர்க்கலோகம்லாம் எம்பெருமானுக்கு சிறப்பாக இருக்கு. அந்தரிக்ஷ லோகம் இது உபநிஷத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து, அதை அப்படியே இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆகையால நாபி அந்தரிக்ஷ லோகம் வந்து எம்பெருமானுக்கு நாபி கமலமாக இருக்கு, நாபி தேசமாக இருக்கு. பிருத்வி பாகம் இருக்க இது எம்பெருமானுக்கு திருவடியாக இருந்திருக்கு. அப்படி இருந்திருக்கிற நீ சந்திரமா மனசோ ஜாதகா சந்திரோ மனோ எத்திய திருக்கு அர்க்கா ஆத்மா அகம் சமுத்திரோ ஜகரம் புஜேந்திரஹாம் அப்படின்னா இந்த எம்பெருமானு சொல்லுக்கு இந்த சந்திரமா மனசோ ஜாத்தகா இந்த சந்திரன் மனசுலேருந்து உண்டான. இப்ப எம்பெருமானுக்கு மனசாக சரீரம் ஆத்மா மாத்திரம் இல்லை, அதுக்கு மேல இருக்கு. இந்த சந்திரமா மனசோ ஜாத்தகான்னு சுருத்தி பண்ணால பகவான் மனசாக சந்திரன் இருந்துருக்கான். சூரியன் எம்பெருமானுக்கு கண்ணாக இருக்கு. அகையில சட்டோ சூரியோ அஜாயத அப்படின்னு சொல்லி சொல்றதுனால கண்ணாக இருக்கு. இப்படி எல்லாமே உமக்கு சரீரமாகவும் இந்திரியங்களாகவும் சமஸ்தமும் திகழ்வதனால உம ரோமானி எஸ் ஓஷதையா உம்முடைய முடி இதெல்லாம் ஓஷதிகள் தான் ரோமமாக இருந்துருக்கு. மேகங்கள்லாம் கேசங்களாக இருந்துருக்கு. விரிஞ்சோ திஷனா புத்திஹி அந்த விரிஞ்ச பிரம்மா உமக்கு புத்தியாக இருந்துருக்கு. பிரஜாபதி விசர்கா மேற்றம் தர்மம் தான் ஹிருதயமாக இருக்கு. சவை பகவான் நீர்தான் பகவான். இப்படி இந்த லோகத்துல எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றேனா. சவாவதாரோ யமகுண்ட தாமன் தர்மஸ்ய குப்தை ஜகதோ பவாய வயம் ச சர்வே பவதானுபாவித விபாவயாமோ புவனானி சப்த. உம்முடைய அனுகிரகத்தினாலதான் தவாவதாரோய மகுண்ட தாமன் இந்த லோகம் முழுக்க உம்முடைய அவதாரத்தினால அகுண்ட தாமன் தேஜஸ் தாமன் தேஜஸ் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அளவிட முடியாததான ஒரு தேஜஸோட எழுத்து. அகுண்டதாமன் தர்மத்தை துப்தி ஜெகதோ பவாய தர்மரக்ஷணார்த்தமாக நீர் அவதாரம் பண்ணிருக்கேன். நாங்க எல்லாம் உம்மால அதாவது உம்ம அனுபவிக்கிறதுல ஒரு உத்துக்காலாக நாங்க இருந்துருக்கோம். நீர் தான் ஆதி புருஷராக இருந்துருக்கேன். இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கனால அவர் விசேஷமா தோற்றம் பண்ண, ஆனா ஒரே ஒரு உபகாரம் எனக்காக ஒண்ணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, நான் இந்த பாணாசுரனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன், அவனை ரட்சணம் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன், அவனை கொஞ்சம் நீர் விட்டு கொடுத்துடணும், அவனை வசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாளா. இது சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்றேன்னா, உன்னுடைய பிரார்த்தனை பிரகாரமே பண்றேன், ஆனா யோ நாத்ரியேதத் துவத்மாதோ சோச்சியோஷ்யாத்மவஞ்சகாம் விசிருஜதே மர்த்ய ஆத்மானம் பிரியமீஸ்வரம் விபரியேந்திரியார்த்தார்த்தோ விஷமி அமிர்தம் தியஜன்மே அஹம் பிரம்மாச்ச விபுதா முனையச்சாமலாசயாஹ சர்வாத்மனா பிரபன்னாஸ்வம் ஆத்மானம் பிரேஷ்டமீஸ்வரம். நான் மாத்திரம் இல்ல, மொத்த தேவதைகளும் பிரம்மா உள்பட அத்தனை தேவதைகளும் உண்மையே நாங்கள் சரணமாக அடைந்தவர்களாக இருந்திருக்கோம். நீர் கொடுத்த அனுகிரகத்தினாலதான் இவாள் எல்லாம் எனக்கு ஒரு சக்தி விசேஷத்தை கொடுத்ததுனாலதான் இவாள் எல்லாம் நான் ரட்சணம் இருந்திருக்கேன். ஆகையால அனுகிரகம் தேவர் இவனுக்கு இந்த பானாசுரனுக்கு நிகிரகம் பண்ணக்கூடாது, அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாண்டத்துல பிரார்த்தனை பண்றானா. அயம் மமேஷா தயிதா அனுபத்தி மயா அபயம் தத்தம். இவனுக்கு அபயம் நான் கொடுத்தேன், பயப்படுவானான்றத நான் கொடுத்தேன் நானு. அப்போ எனக்கு வந்து நான் வார்த்தை என் வார்த்தை பொய்யாகாதபடி நேர அனுகிரகம் பண்ணணும். ஏதார்த்த பகவன் சொன்னா கரவாணி பிரியந்தவா, நீ எப்படி சொல்றியோ அப்படி பண்றப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட. சொன்ன உடனே அந்த பானாசுரனும், நான் வந்து பானாசுரனை நாலு கை விட்டுட்டு மீதி கை தான் வச்சிருக்கேன், மீதி 996 கையை தான் நான் கொடுத்துருக்கேன். பிரஹ்லாதாய வரோதத்தாக அனவத்யோமேதவாந்தய அன்வய தர்போபசமனாய அஸ்ய பிரவருத்னா வாகவோபமயா என்று சொல்லி சொல்ற. அதாவது பலி சக்கரவர்த்தி, பலி சக்கரவர்த்தியினுடைய வம்சத்துல பிறந்தவன் பிரகலாதனுடைய பிள்ளை இந்த பானாசுரன். பிரகலாதனுக்கு நான் வரன் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அனவத்யோமே வான்வயகா, உன்னுடைய குடல் துவக்கு உன்னோட சம்பந்தம் இருக்கிறவா யார் இருந்தாலும் அவளெல்லாம் நான் கொல்ல மாட்டேன். அனவத்யா என்னாலே கொல்ல தகுந்தவர்களாக அவர்கள் ஆக மாட்டார்கள், பின்ன நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ பானாசுரன் அந்த வம்சத்துல பிறந்தவனால அவனுக்கு நான் வந்து அவனை வதம் பண்றதுல எனக்கு நோக்கு இல்லை, அவனுக்கு இருக்கிற கர்வத்தை போக்கடிக்கிறதுலதான் எனக்கு நோக்கே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாலும் அந்த உஷையும் அனுப்பிச்சிட்டா அனிருத்தனுக்கும் உஷைக்கும் விசேஷமா கல்யாணம் நடக்கிறது. இது பேரம் பேரம் பேரனாண்டியா எல்லாரோடையும் பட்டு போயிட்டு இந்த பானாசுரன் உஷாரமா சொல்லி சொல்ற. இதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் சொல்லப்போறேன். அந்த விஷயம் இருக்க அது நாம எப்படி பிரம்மனாண்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்காக சொல்றோம். இது நிருக்க சரித்திரம் அப்படின்னு பேர். ஒரு சமயத்துல ராஜபுத்திராள்லாம் சேர்ந்துட்டு இப்படி இப்படி எங்கேயோ இப்படி கிராமத்துல விளையாட போறா, இப்படி நானா தேசத்துலயும் எல்லாருமே விளையாடிட்டு இருக்கா. வெய்ய காலமா இருந்துருக்கு, அந்த வெய்ய காலமா இருக்கேன்னு சொல்லி அவ பாக்குறான். தாகமா இருக்கு, ஏன்னா கிணறு இருக்குமா தண்ணி கிடைக்குமா என்ன இருக்கும்னு பாக்குறான். அப்போ பாக்கச்சு அங்க ஒரு பெருசா ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல போய் உள்ள போய் குனிஞ்சு பாக்குறான். பார்த்தா ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஓணம் இருக்கும், இவ்வளவு பெரிய ஓணம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த ஓணம் கணத்துள்ள விழுந்துட்டு கணத்துல இருந்து வெள்ள விரும்ப முடியாத தப்பிச்சுட்டு இருக்குதான் அந்த ஓணம். அத பார்த்துட்டு இவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, இதுக்கு கிருகலாசம்னு பேரு. கிருகலாசம் கிரிநிபம் வீட்ச விஸ்மித சேதசாம் சசியோத்தரணே யத்னம் சக்ருஸ்தே கிருபயான்விதாஹ. ஒரு விசித்திரமான ஒரு போனா, இந்த போனா பல பிரகாரம் அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, போனானே விசித்திரமா தான் இருக்கும். இது பச்சந்தின்னு சொல்லி சொல்லுவா, அப்பப்போ அந்தந்த இடத்துக்கு வந்த கலரை மாத்திக்கும். தன்னுடைய ரூபத்தை வச்சு கொஞ்ச நாய் பார்த்தோம்னா சேப்பா இருக்கும், கொஞ்ச நாய் பார்த்தோம் பச்சையா இருக்கிற இது நடுவில் பண்ணுவோம்னா அது பச்சையா இருக்கும், அப்படிலாம் இருக்கும் அது. இப்போ அந்த ஓணம் இன்னும் விசித்திரமா இருக்கு இந்த இடத்துல. இத பார்த்த உடனே இவாளுக்கெல்லாம் ஒரு தய ஏற்படுறது. இது மேல வரத்துக்கோசரம் அந்த கணத்துல இருந்து பாழ கணத்துல இருந்து மேல வரத்துக்கு பிரயத்தனம் பண்றது, தொகுதிகள் வந்துடுது, இப்படியே போயிட்டு இருக்கு. சரி, ஒரு கயிறு கயிறை கட்டிட்டு தூக்குவோம் அப்படின்னு பாக்குறான். கயிறு கட்டி தூக்கினால தூக்க முடியல. சார்மபிஸ்தான் தவைஹி பாசைஹி பத்வா பதிதமர்பகாஹ நாசக்முவன் சமுத்தத்தும் கிருஷ்ணாயா சக்ஷுருத்சுகாஹ. கயிறை போட்டு தூக்கி பார்த்து பார்த்தா, நார் போட்டு தூக்கி பார்த்தா, எப்படியும் இதால தூக்க முடியல. கண்ணன் இடத்துல வந்து சொன்னாலாம், கண்ணன் அங்கேருந்து வரையறான், பெருமாள் வந்தான். தத்ர கத்வா ரவிந்தாட்சா பகவான் விஸ்வபாவனா வீட்சோஜஹார பாபேன சங்கரேண சலிஹீலயா. அத பாக்குறேன், அங்கேருந்து பாக்குறேன். என்ன வார்த்தை சொல்றேன் பாருங்கோ, அரவிந்தாட்சோ பகவான் விஸ்வபாவனஹான். தாமரை போன திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கிற அரவிந்தாட்சம் பகவான் விஸ்வபாவன அந்த பகவான பார்த்துட்டு அப்படி இடது கையால அப்படி குச்சி தூக்குறார். அந்த பெருமாளுடைய கை பட்ட உத்தர கணத்திலேயே சவுத்தம ஸ்லோக கராபிஹி மிருஷோ விஹாய சத்யஹா கலஹா சரூபம். இது வரைக்கும் அந்த ஓணானுடைய உருவத்துல இருந்தோ இல்லையோ, அது போயிட்டு அந்த ஓணானுடைய உருவம் போய் எப்படி இருக்கான்னா, அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு தெய்வத்தை மாதிரி திகழ்கிறானா, அதை பார்த்த உடனே இது ஓனானா இருந்து இப்ப தொட்ட உடனே கண்ணன் பெருமாள் கைப்பட்ட உடனே இப்படி ஆயிடுச்ச, நீ யாரு? பப்ரச்ச வித்வான் அபிதஸ்யதானம் ஜனேஷு விக்யா பயிதும் முகுந்தா. இப்ப நீ யாரு, என்னாச்சு, நீ இப்ப என் கைப்பட்ட உடனே இப்படி ஆயிட்டியே அப்படின்னு கேட்கச்சே, பெருமாளுக்கு தெரியாது எதுவும் கிடையாது, அவருக்கு எல்லாம் தெரியும். இருந்தா கூட ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக கேட்டுக்கிறான். கஸ்வம் மகாபாக வரேண்ய ரூபா தேவோத்தமம் துவாம் கணயாம் அசூமனோனம் தசாமிமம். இப்ப நீ யாரு, நீ பார்த்தமானா ஒரு தெய்வத்தை மாதிரி இருந்துருக்க, இப்படி ஓனானா போறதுக்கு என்ன உனக்கு காரணம், ஏன் நீ இப்படி ஓனையா ஆயிட்ட, ஓனானா ஆயிட்ட, நீ என்ன என்ன விதமான ஒரு தப்பு காரியம் பண்ணின, அந்த பாபத்தினுடைய பலன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அந்த வியக்தியினுடைய பேர் நிருக்கன்னு பேர். அந்த நிருக்கன்ற சொல்லச்சு, நான் ஒரு மனுஷன்தான், இட்பாக்கு வம்சத்துல நான் பிறந்தவனாக இருந்தேன். நானே இட்பாக்கு வம்சத்துல பிறந்த நிருகோ நாம நிருகா அப்படின்னு பேரு. நிருகோ நாம நரேந்திரஹா அகம் இட்பாகு தனய பிரபோ. இஸ்வாகோனுடைய பிள்ளை நான். தானேஷ்வாக்கியமானேஷு எதிதே கர்ணமஸ்பிருஷம் கின்னுதே விதிதம் நாத சர்வபூதாத்ம சாட்சிணா. உமக்கு தெரியாது இதெல்லாம் இருக்கன்னா, நான் இஸ்வாக உன்னுடைய பிள்ளைன்றது உமக்கு நல்லா தெரியும். இருந்தா கூட நீர் கேக்குறே, அதுக்காக நான் சொல்றேன் நானே அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு யாவத்யோ வருஷதாராச்ச சதாவதீர ததாம்சகாஹ யாவத்ய ஸ்திகதா பூயோ பூமௌ யாவத்யோ திவிதாரகாஹ பயஸ்மினி தருணி சீலரூப குணோபபன்னாஹ கபிலா ஹேமசிருங்காஹ நாயார்ஜிதா ரூப்யகுராஹ சவத்சாஹ துபூல மால்யாபரண ததாம்யஹம். நான் இஸ்வாக வம்சத்துல இருந்தேன். நான் ஒரு சமயத்துல வேதாத்தியனம் பண்ண சிஷ்யாளுக்கு, அவளுக்கெல்லாம் அத்தியனம் பண்ணி வைக்கிற பிராமணாளுக்கு விசேஷமாக தானம் பண்ணும். தானம் பண்ணச்சே என்னென்ன பண்ண அப்படின்னு சொன்னமான, அவளுக்கு வந்து ஆபரணங்கள்லாம் தானம் பண்றதோட இல்லாத மாட்டுக்கு மாடு நிறைய கோதானம் நிறைய பண்ணேன். நான் கோதானம் பண்ணதே வெறும மாட்டை ஓட்டி ஓடக்கூடாது, கோதானம் பண்றதுன்றது இருக்க அந்த மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி அந்த மாட்டுக்கு கொப்பின்னு சொல்லி போடுவா, அதுக்கு கொம்பு இருக்கும், அந்த கொம்புல கொப்பி போடுறது, அந்த கொப்பி போட்டதுக்கு அந்த கொப்பி தங்கத்தினாலான கொப்பியை போடுறது. நான் தங்கத்தினாலான கொப்பியை போட்டு அந்த மாட்டுக்கு அலங்காரம் நெத்திக்கிட்டு மஞ்சள் பூசி நெத்திக்கிட்டு கண்ணு குட்டியோட பால் கறக்கிறதுக்கு பால் கறக்கிற பாத்திரம் உள்பட தானம் பண்ணும், கோதானம் பண்ணச்சே. அதே மாதிரி ஒரு கோவை தானம் பண்ணச்சே, வெறுமத்து கோதானம் மாத்திரம் பண்ணி அனுப்பக்கூடாது. 3 மாசத்துக்கோ 6 மாசத்துக்கோ அதுக்கு தீனி போட்டு ரட்சணம் பண்றதுக்கு உண்டான செலவு ரூபாயும் நாம கொடுக்கணும். அதே மாதிரி கோதானம் பண்ணச்சே, நம்மாட்டில இருந்து நாம எந்த ஊர்ல கொடுக்குறோம், இன்னொரு 2 ஊர் கழிச்சு அவன் 2 தூரத்துல போறான்னா அந்த ஊருக்கு போற செலவும் எட்டு முறுக்கு செலவும் அதையும் கொடுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணணும் கோதானம் பண்றதுக்குன்னு. அதுல ஒன்னா ரெண்டா இவர் ஆயிரக்கணக்கான கோதானம் பண்ணாராம். இவர் இந்த இஷாகம்சத்துக்கு இந்த நிருகன்றவர் பண்ணானா. பயஸ்மினி தருணி சீலரூப குணோபன்னாக கபிலா ஹேமசிருங்காக. இதுதான் சாரத்தியம். இந்த மாடு கொடுக்கச்சே பீதோதுக்காக ஜக்பத்ரநாகான்னெல்லாம் இல்லாதபடி நச்சிகேத விருத்தாந்தத்துல வருது. அவ அப்பா யாகம் பண்ணச்சே தானம் பண்றேன்னு பண்ணுறான், இனிமே தண்ணியே குடிக்காதான், அவ்வளவு கழுமா கூட்டான், அது பீதோதுக்காக ஜக்பத்ரநாக, இனிமே புல்லே மேய முடியாதான், அந்த மாதிரி இருக்கிற மாட்டெல்லாம் தானம் பண்ணறான். இது ரொம்ப ரொம்ப பாப்பமான காரியமாச்ச, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேக்குறான்னு சொல்லி கட்டோபனிஷத்துல வருது. இங்க இவன் எப்படிப்பட்ட கோவை தானம் பண்ணான்னாக்க, நிருகன் தானம் பண்ணச்சு பயஸ்வினி, நன்னா பால் கறக்கிறது, கொட்டு மாடு இல்ல, பால் கறக்குற மாடா கொடுத்தான். தருணி சரி, பால் கறந்தா கூட கழமா இருந்து இன்னொரு கண்ணு போடாது கொடுத்தோம்னா என்ன பண்றது அப்படின்னா, நல்ல ஒரு யவ்வனத்தோட இருந்திருக்கிற மாடு. சீல ரூப குணோபன்னாக, முற்ற மாடா இருந்துருத்தாக்க மாடுக்கும் ஓணும் குணம் ஓணும். சிலதெல்லாம் பேய் மாடுன்னு சொல்லி சொன்னவா, அந்த மாதிரி முற்ற மாடு இல்லையா, இது சாதுவா மாடா. சீல ரூபம் பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும், சிலதெல்லாம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி இல்லாத ரூபத்தோடையும் குணத்தோடையும் இருந்திருக்கிற கபிலா ஹேம செங்காக. கபிலான்னு சொல்றது தசுஜேதத்தை சொல்றது, இந்த பிள்ளை பசு விசேஷம்னு சொல்றது, மல்டி கலர்ல இருக்கிற பசு இருக்கு அது விசேஷம்னு சொல்லி சொல்றது. ஹேம செங்காக, அந்த கொம்புல தங்க கொப்பி போட்டிருக்குதான், அதோட நியாயார்ஜித ரூபிய குறாக சவத்தாக. நியாயார்ஜித ரூபம் நாம தானம் பண்ணச்சே, பிரமாணிக்கமான முறையில நாம சம்பாதித்த அந்த பசுக்கள் அத்தனை தானம் பண்ண சவத்தாக. கண்ணுக்குட்டி இல்லாத வெறும் மாடை தானம் பண்ணக்கூடாது, கண்ணுக்குட்டியோட தானம் பண்ண. அந்த தானம் பண்ணச்சே அந்த மாட்டுக்கு ஒரு வஸ்திரம் மாதிரி ஒண்ணு போடுவா, துகூலம், அது பட்டு பாவ புடவையும் கூட போடலாம் அதுக்கு. அது தானம் பண்றதுக்கு எப்படி கோதானம் பண்ணணும்ன்றத சொல்லுறா இருங்க. மால்ய ஆபரண ஆபரணாததாம்யம், இப்படி எல்லாத்தோட இருக்கிறத ஒரு 1000 மாடு ஒருத்தனுக்கு தானம் பண்ணன் நானு. சலங்கிருதேபியம் குணசீலவத்யா சீதத் குடும்பேபியம், இப்படி இந்த மாட்டை ஓட்டிண்டு அவன் போறான். அவரு பிராமணனுக்கு தானம் பண்ணா தானம் பண்ண உடனே போறான். அங்கேருந்து எதிர ஒருத்தன் வரானா, தபஸ்ருத பிரம்மவதான் நெசத்யா பிராதான் யுவபியோ த்விஜ பூங்கவேபியா. இந்த மாதிரி இத்தனை மாடுல நடுவுல ஒரு மாடு இருக்கு பாரு, இந்த மாடு எம்மாடு, எம்மாடு உனக்கு எப்படி தானம் பண்ணுவான், நான் எங்கேயோ மேய்க்க போயிட்டு இருந்தேன், அந்த மாடு பிடிச்சி உனக்கு தானமா கொடுத்துட்டான், இந்த மாடை எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பிராமணன் சண்டை போடுற, இந்த பிராமணன் என்ன சொல்ற, வாங்கின தானம் வாங்கின பிராமணன், இந்த மாதிரி எனக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கு தானம் கொடுத்தவன் இருக்க, இவர் தானம் கொடுத்த வஸ்துவை நான் எடுத்து போறேன் நானு, இப்ப எப்ப எனக்கு தானம் கொடுத்தாச்சோ இது எம்மாடா அழைப்பு, ஆகையெல்லாம் நான் இந்த மாட்டை உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலும். இது பெரிய யுத்தம். இவர் ரெண்டு பேருக்கும் எத்தனை சொன்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டேன்றா, நீ எம்மாடுதான் இது கொடுத்தாக்கணும்னு சொல்றா, இன்னொரு பாண்டு வந்தாக்க இது பண்ணணும்னு சொன்னா, இது கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துடுச்சு. இப்போ அவர் இதுக்கு எது பிராமணிக்கம்னு தெரிவிக்கிறதுக்காக இவாளிடத்திலேயே வந்துட்டாலும் அந்த மாட்டை ஓட்டிட்டு வந்துட்டா. இப்போ இந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் இருக்கிறோம், பிராமணரை பார்த்து கேக்குறேன், இந்த மாட்டை அவன் ஓட்டியும் போறான், இன்னொரு பிராமணன் ஓட்டியும் போறேன், நீ தானம் கொடுத்ததுனாலதான் இந்த மாட்டை ஓட்டியும் போறேன்னு சொல்ற, நீ தானம் கொடுத்தது வாஸ்தவமா நீதான் தானம் கொடுத்தையா அப்படின்னு கேக்குற. தானம்ன்றதுக்கு லட்சணம் என்னன்னு பார்க்கணும். ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானம் தானம் அப்படின்னு சொல்றது. ஸ்வஸ்வத்வம் தன்னுடைய உரிமைய விட்டு கொடுத்து அந்த வஸ்துவுக்கு இன்னொருத்தனுக்கு உரிமை உடைத்தானதாக ஆக்கிறது இருக்க, அதுதான் தானம். நான் இங்க ஒரு பேனாவை தானம் பண்றேன்னா பேனாவுக்கு என்னுடைய சொத்தம், இது நாள் வரைக்கும் இது பேனா என்னுடையது அப்படின்ற ஒரு நிலை இருந்திருக்கு, அதை விட்டுட்டு இல்ல நான் என்னுடைய நான் உரிமையை விட்டுட்டு இன்னொருத்தனை இனிமே இது உன்னுடையதுன்னு சொல்லி பர சொத்வாபாதானம் தானம். நீ உன்னுடைய சொத்தை இல்லாத இருக்கிற ஒரு வஸ்துவை போய் பரஸ்வத்வாபாதானம் எப்படி நீ பண்ணலாம், இன்னொருத்தனுக்கு எப்படி நீ தானம் பண்ணலாம், நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னா இவ பிராமணிக்கம் வாஸ்தவம் தான். இப்ப நான் இத தானம் கொடுத்ததுனால பசுவை திருடினவனாக நான் ஆயிட்டேன். ஆகையால இப்ப நீ பசுவை திருடினதான் தானே ஆயிடும், அசலாருடைய சொத்தை எடுத்து நீ தானம் பண்ணேனாக்க அது திருடினதா தானே ஆறுது, நீ இந்த பசுவை திருடினதாக ஆயிடுறது அப்படின்னு அவ ரெண்டு பேருடையும் சமாயாச்சனம் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் பண்ணானா, இதுக்கு பதிலா இந்த மாட்டுக்கு பதிலா நான் லட்சம் 10 கொடுக்குறேன், இது அவர் தான் இதை விட்டுடும் அப்படின்னு சொல்லி இந்த தானம் வாங்கின பிராமணன கெஞ்சினாலும் அதெல்லாம் முடியாது, நீ தானமா நான் தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உமக்கு தான் 100,000 கொடுக்குறேன் இந்த பசுவை விட்டுடும் அப்படின்னு சொன்னாங்க. கிடையாது, எனக்கு நான் என் பசு தான் ஒண்ணுமே தவிர வேற வானா அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பேருமே பிடிவாதமா இருந்ததுனால கடைசியில என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா அந்த பாப்பம் எனக்கு வந்துடுச்சு, திருடின பாப்பம்ன்றது எனக்கு வந்துடுச்சு, அந்த பாப்பத்தினுடைய பலன் தான் இப்படி ஓனானாக நான் இருந்துருக்கேன். இப்போ இது தெரியாத பண்ணின பாப்பம் தான், தெரிஞ்சு பண்ணின பாப்பம் இல்லை. ஆனா கூட இது பாப்பம் பாப்பமா போயிட்டு அப்படின்னால இப்போ இந்த சிரமம் வந்தது, உம்முடைய கரஸ்பரிசம் ஏற்பட்டதுனால என்னுடைய பாப்பங்கள்லாம் போயிட்டு, ஆகையால இது உமக்கு நான் அவரை பிரணாமம் பண்ணி எல்லாம் சொல்லி சொல்றேன். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிராமணன் விஷயத்துல நாம தெரியாத தப்பு பண்ணினவானா கூட அதுக்கும் சிக்ஷை உண்டு. அதே மாதிரி தானம்ன்றது வரைக்கும் நம்மளுடையதுன்னு சித்தம் பண்ணிட்டுதான் தானம் பண்ணமே தவிர அசலாரதை எடுத்து அவளுக்கு தெரியாத இன்னொருக்கு நாம கொடுத்தோமானாக்க அது திருட்டுக்கு சமம்ன்றது ஏற்படுறது. எப்படி இந்த ரெண்டு விஷயங்களை இந்த இடத்துல சொல்றதுக்காகவே இந்த விருத்தாந்தம் சொல்லி சொல்ற நிருகனுடைய சரித்திரத்துல நிருகனுக்கு எம்பெருமானுடைய கரஸ்பரிசத்தினால ராமாவதாரத்துல ராமனுடைய பாத தூளி ஸ்பரிசத்தினால அகல்யைக்கு சாப விமோசனம் ஏற்பட்ட மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுடைய கர ஸ்பரிசத்தினால அதே இஸ்ஹாகுவனுடைய பிள்ளையான மிருகனுக்கு இந்த ஓணானாக இருக்கிற தன்மை போய் சாப விமோசனம் ஏற்பட்டு அவனை மழையப்படி பயணங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ற அந்த பெருமானுடைய கரஸ்பரிசமும் கட்டாட்சமும் இருந்ததுனாக்க எவ்வளவு பாப்பம் பண்ணிருந்தாலும் அவ்வளவு பாப்பத்துக்கும் விமோச்சனம் ஏற்படும். அப்படி அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்மனை கல்யாண குணசாலினை சொன்னதே வேதாந்த குறவை நினைக்கிறேன்.